வந்தவனும் இவள் எனது சொந்தவனும் தென்றல் தரும் நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் தென்றல் தரும் உச்சி முதல் பாதமரை முத்தம் எனும் தேன் சிந்தும் நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் தென்றல் தரும் பார்க்காத வேளையில் மரணம் என் உயிரின் உயிரே, நான் என்றும் வாழ்வது உனக்கே. தேவரதி மங்கை சென்றலுக்கு தங்கை, எனக்கோ இன்ப கங்கை. எங்கள் உள்ளம் எங்கும் இன்ப வெள்ளம் கரையை கடந்து செல்லும். தேவி நீ இன்றி நானேதம்மா, பார்க்கையில் ஜனனம் பார்க்காத வேளையில் மரணம். என் உயிரின் உயிரே, நான் என்றும் வாழ்வது உனக்கே. சாசனங்கள் வரைந்தோ எங்கள் அன்பு ராகம் இந்த இன்ப நாதம் யுகங்கள் தோறும் கேட்கும். காலம் மாறும் இந்த கோலம் மாறும், உறவோ நிலைத்து வாழும். எத்தனையும் ரகசியம் அத்தனையும் அதிசயம் எத்தனை அத்தனையும் ரகசியம், அத்தனையும் அதிசயம் இங்கே. வா வா வா வா வா வா வா வா வா மாமா, இந்த யோகம் நாளை வருமா? போலாமா? உன்னை ஆசை போக விடுமா?

We'll be right back.